nezare da neda nezare da neda nezare re da re re da re za ne ba nezare da neda nezare da neda nezare re da re re da re za ne ba ஒரு கடுகளவு தெரிகிறதே என் மேலே என் மேலே உன் குறுகுறுப்பு நெழுகிறதே எனக்கேதான் தெரியாமல் என சிறுக சிறுக இழந்தே நேதானே தானே தான் நேதானே தானே தான் நேதானே தானே Okay.